12வது நாளுக்கான தியானம். உதவி வரும் கண்மலை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:12. ஒரு பெண் கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்கள் தன் கண் வலிக்கிறது என்று கண் மருத்துவரிடம் சென்றார்கள். அவர் பரிசோதனை செய்துவிட்டு, உங்கள் கண்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறது, அவைகளுக்கு ஓய்வு தேவை என்று சொன்னார். ஆனால் நான் அப்படி ஓய்வெடுக்க முடியாதே, என் வேலை கம்ப்யூட்டரில் இருப்பதால் நான் அடிக்கடி ஓய்வெடுக்க முடியாதே என்றார்கள். கொஞ்ச நேரம் அந்த மருத்துவர் யோசித்து, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏதாவது ஜன்னல் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், எனக்கு முன்பாக இருக்கிற ஜன்னலிலிருந்து பசுமை போர்த்திய மலைகளை பார்க்க முடியும், பின்பக்க ஜன்னலிலிருந்தும் அப்படிப்பட்ட அழகான மலையின் குன்றுகள் தெரியும் என்று கூறினார்கள். அந்த மருத்துவர் சொன்னார், அதுதான் உங்களுக்கு தேவையானது. உங்கள் கண்கள் களைப்பாகும் போது 10 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் அந்த மலைகளை பாருங்கள். தூரத்தில் நீங்கள் பார்க்கும் பார்வை உங்கள் கண்களின் களைப்பை போக்கும் என்றார். இது எந்த அளவு நாம் வாழும் இந்த உலகத்திற்கு பொருந்துமோ அதுபோல ஆவிக்குரிய வாழ்விற்கும் பொருந்தும். நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் நம் ஆத்மா சோர்ந்து போகும்போது, மேலே நோக்கி பார்க்கும்போது, அதாவது உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கும்போது, நமக்கு உதவி வருவதோடு நம்முடைய ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். நமக்கு வரும் சோர்வுகள் மத்தியில் நாம் ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு புதிய பலனை கொடுப்பதோடு பிரச்சனைகளுக்கு முடிவும் கொண்டு வருவார். நம் பிரச்சனைகளில் உதவி வரும் கண்மலையாகிய கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம். நம் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலுயா. ஒரு அருமையான பாடல்கள் வரி இவ்வாறு வருகிறது. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். காலை தள்ளாட விடமாட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் என்று ஜெபிப்போமா. எங்களை நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே, எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாக நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, எங்கள் ஆத்மா சோர்ந்து போகும்போது உம்மிடத்தில் வருகிறோம். நீரே எங்களுக்கும் எங்கள் ஆத்மாக்களுக்கும் இளைப்பாறுதல் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.